భూతేషు యత్వదభిమాన విశేష పాత్రం పోషం తదేవ భజతీతి విభావయంతః. భూతం ప్రభూత గుణ పంచకమాద్యమేతత్ ప్రాయో నిదర్శనతయా ప్రతిపాదయంతి. శ్రీ భూస్తుతి 12వ పద్యం. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் பூஷிப்பவள் பூமி பிராட்டி. அதிலும் அவளுக்கு வேண்டிய, அதாவது அவளுடைய கருணைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய ஜீவராசிகள் தான் ரொம்ப கொழுத்து இருக்குன்னு அர்த்தம், அதாவது ரொம்ப செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கறவா, பஞ்சபூதங்கள்ல கடைசியா உருவானது பூமி, பிருத்திவி. இது கடைசியா உருவாகிறதுனால அந்த உருவாக்கப்படுற பிரக்கிரியை பார்க்கச்சே, ஒரு ஒரு பூதம், பூதம்னா பஞ்சபூதத்தில் ஒன்று, ஒரு ஒரு பூதத்துக்கும் ஒரு குணம் உண்டு, எக்ஸ்க்ளூசிவா அதுக்கு. அப்போ முதல்ல உண்டாகக்கூடியது ஆகாஷம், ஆகாஷத்துக்கு ஒரு குணம் உண்டு, ஆகாஷாத் வாயுகுன்னு சொன்ன மாதிரி வாயுக்கு ரெண்டு வரும். அப்படியே வரைச்சே பிருத்திவிக்கு அஞ்சு குணங்களும் இருக்கும். ஸோ அஞ்சு குணங்களும் பிரதானமாக இருக்கிறதுனால அது செழிப்பா இருக்குன்னு, அது பிராட்டியினுடைய அந்த ஒரு கருணா விசேஷத்தினாலதான் அது அப்படி செழிப்பா இருக்கு. அத வந்து உதாரணமா எப்படி பிருத்திவியானது பூமியானது பூமி பிராட்டியினுடைய கருணையினால அப்படி ஐந்து குணங்களையும் உடைய ஒரு பெருமையோடு இருக்கோ, அந்த அம்சமானது அங்கே ஜாஸ்தியா இருக்கோ, அது மாதிரி இந்த பூதங்கள்னா பிராணிகள், அதாவது சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஒரு சப்தத்துக்கும் நிறைய அர்த்தம் உண்டு. முதல்ல சொன்னப்பட்ட பூதமானது பிராணியை குறிக்கிறது, ஒரு ஜீவராசி. பின்னாடி சொல்லக்கூடிய பூதமானது பஞ்சபூதத்தில் ஒன்று குறிக்கிறது. ஸோ எப்படி பஞ்சபூதத்தில் கடைசியாக உண்டான பிருத்திவியானது உன்னுடைய ஒரு கருணா விசேஷத்தினால பிரபூத குணபஞ்சகம், நிறைய குணங்களோட கூட செழிப்பாக இருந்துருக்கோ, அதே மாதிரின்னு சொல்லிச்சு. அதை எக்ஸாம்பிள், அதே மாதிரி அந்த பூமியில வசிக்கக்கூடிய ஜீவராசிகள்ல எது உன்னோட கருணைக்கு அபிமானத்துக்கு பாத்திரமா இருக்கோ அது அதிகமாக போஷிக்கப்பட்டதாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது தாற்பயம் என்னன்னு கேட்டா, இந்த பிரகிருதி மண்டலத்துல எங்க செல்வம் நிறைஞ்சிருந்தாலும், ஒரு போஷாக்கு நிறைஞ்சிருந்தாலும் அதுக்கு பூமி பிராட்டியினுடைய ஒரு கிருபாபிசேஷம் தேவைன்னு தாத்பரியம். அது சுவாமி ஒரு கம்பேரிசனோட சொல்றார். பிரதிபாதயந்தி, பிரதிபாதயந்தி பிரதிபாதனம் பண்றதுன்னா தெளிவா எடுத்து காட்டுறது, இதமித்தம் இதுதான் இதுன்னு சொல்றது. ஸோ பிரதிபாதயந்தின்றது பகுவச்சனத்தில் இருக்கு, பிரதிபாதயதி பிரதிபாதயதஹ பிரதிபாதயந்தி. நிதர்சனதையா, நிதர்சனம் அப்படின்னு சொன்னா எடுத்துக்காட்டு, ஒரு ப்ரூஃப்னு அர்த்தம். நிதர்சனதா அப்படின்னா எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தன்மை. அதோடைய திருத்தீயா விபக்தி ஏகவச்சனம் நிதர்சனத்தையா அப்படின்னா உதாரணமாக அர்த்தம், உதாரணமாக எடுத்துக்காட்டுகின்றனர் அல்லது புரிய வைக்கின்றனர். பிராயஹ, பிராயஹன பெரும்பாலும், பிராயேன மோஸ்ட்லின்னு சொல்றோமோ நான் பிராயேன பெரும்பாலும், பிராயஹ பிராயேன நல்லா அவ்யம். யாருன்னு கேட்டா விபாவயந்தா, உன்னிடையே பார்த்துருக்கோம், பவத்தினா இருக்கிறது, பாவயத்தினா பாவிக்கிறது, வி உபசர்க்கம், விபாவயன் சத்ரந்தம் அது, பாவித்துக் கொள்பவர், விசேஷமாக பாவித்துக் கொள்பவர் அர்த்தம். விபாவயந்தகன்றது அதனுடைய பகுவச்சனம், பன்மை, விபாவயன் விபாவயந்தோ விபாவயந்தக. எதை எண்ணுபவர்கள் கேட்டா, பூதேஷு யத் துவதபிமான விசேஷ பாத்திரம் ததேவ போஷம் பஜதி இதி. பூதேஷு, இந்த இடத்துல பூத சப்தத்துக்கு பிராணி அர்த்தம், பூதேஷு சப்தமி பகுவச்சனம், அதாவது ஏழாம் வெற்றில பகுவச்சனம், பிராணிகளில் அப்படின்னு அர்த்தமானது. யத்து, யத்துனா எது, இந்த யத்து தத்து எது அது, யதா ததா இதெல்லாம் பேர்ஸ், ஒரு இணையா வரும். யத்து துவதபிமான சந்தியினால துவதபிமானன் ஆயிடுது, துவத்து அபிமான துவதபிமானன் ஆயிடுது. விசேஷ பாத்திரம், பாத்திரம் பாத்திரம்னாலே எதையோ தன்னுள்ள வைத்துக் கொள்ளக்கூடிய வஸ்து, அதுதான் பாத்திரம். பாத்திரத்துக்கு அர்த்தம் அதுதான். நம்ம இப்ப கிச்சன்ல பாத்திரம் பாத்திரம் சொல்றோம்னா அது எதையோ கொள்றது, ஜலத்தையோ பாத்திரத்தையோ பாலையோ அன்னத்தையோ அது கொள்றதுனால அதுக்கு பாத்திரம் பேரு. அப்படி மனுஷாலும் பாத்திரமாகலாம். மனுஷா எதுக்கு பாத்திரமாறானா, கிருபைக்கு பாத்திரமாகலாம். அப்ப அந்த கிருபைய வாங்கி வச்சுக்கிறதுக்கு அவ எபிலிட்டி இருக்கு. அப்போ விசேஷ அபிமான விசேஷ பாத்திரம், உன்னுடைய அபிமானத்துக்கு விசேஷமான பாத்திரமா எது இருக்கோ, எது பாத்திரம், எந்த பூத்தேஷு எத்தனை பூதம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பூதங்களில் பிராணிகளில் எந்த பிராணியானது உன்னுடைய அபிமான அபிமானத்துக்கு விசேஷ பாத்திரமா இருக்கோ, ததேவ போஷம் பஜதி, தத்து ஏவ ததேவ. இங்கே சந்தி தகாரத்தோட ஏ காரம் சேர்றதுனால தா எடுத்து ததேவ, அதுவே போஷம் பஜதி. போஷம்னா போஷாக்கை, பஜதி பஜத்தின அடைகிறது, அதுவே நல்ல வளர்ச்சியை போஷாக்கை அடைகிறது. இதி இதி என்று விபாவயந்தா என்று எண்ணுபவர்கள். இப்ப இதுக்கு உதாரணம் சொல்லணுமா இல்லையா, எதனால ஒரு காரணம் சொல்லணும், இது மாதிரி ஏன் இருக்கு அப்படின்றது காரணம் சொல்லணும். அதுக்கு சுவாமி அழகா சிருஷ்டி கிரமத்தையே காரணமா காட்டுறார். பிரபூத குண பஞ்சகம் ஆத்யம் ஏதத் பூதம். பிரபூத பிரபூதனாலே நிறைய, பிரபூதங்காவோன்னு ஸ்ருதியில கூட நிறைய இடத்துல வரும். பிரபூதம்னா அபரிமிதமான, நிறையன்னு அர்த்தம். குண பஞ்சகம்னா பஞ்சகம்னா அதில் ஒரு குரூப் ஆஃப் ஃபைவ்னு அர்த்தம். குணம்னா குணங்கள், இங்கே இருக்கக்கூடிய குணங்கள் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு பூதத்துக்கும் ஒரு குணம் உண்டு. ஆகாஷம்னா அதுக்கு சப்தம் குணம், வாயுனா சப்தம் ஸ்பர்ஷம் வரும், அக்னினா ரூபம் உண்டு, ஃபார்ம் உண்டு அதுக்கு. வாயுக்கு ஃபார்ம் கிடையாது, அப்போ வாயுக்கு உருவம்ன்றது ரூபம்ன்றது குணம் கிடையாது, வேற அக்னிக்கு உண்டு. இப்படியும் வரைச்சி பிருத்திவியில் வந்து பூமியில் ரூப ரச கந்த ஸ்பர்ஷம் சொல்லுவோம், சப்த அஞ்சு குணங்களும் உண்டு. பிருத்திவியை பார்க்க முடியும், பிருத்திவிக்கு ரூபம் உண்டு, பிருத்திவிக்கு ஸ்மெல் வாசனை உண்டு, அது மாதிரி சொல்லிச்சு சப்தம், எல்லாம் அஞ்சு குணங்களும் இருக்கு. இது எதனால இதுக்கு அஞ்சு குணங்கள் இருக்குன்னா, பிருத்திவி தான் கடைசியா உண்டாகிறது, ஒன்னுலேருந்து ஒன்று உண்டாகச்சு கடைசியா வரக்கூடியதுக்கு அந்த ஐந்து குணங்களும் இருக்கு. அப்ப பிரபூத குண பஞ்சகம் ஆத்யம் ஏதத் பூதம்னா, இந்த இடத்துல ஆத்யம்னா முதன்மை பெற்றதுன்னு அர்த்தம், இம்பார்ட்டன்ட் அர்த்தம். எப்பவுமே நிறைய குணங்கள் இருந்தால் அதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. அப்ப ஆத்யம் ஏதத் பூதம், இந்த பூதத்தை, இந்த பிருத்திவியை, இந்த இடத்துல த்விதியா ஏகவச்சனம், இந்த பிருத்திவியை பிராயா பெரும்பாலும் நிதர்சனத்தையா பிரதிபாதையந்தி, உதாரணமாக காட்டுகின்றனர் அப்படின்னு சுவாமி ஒரு நிர்வாகம் பண்றார். அன்வயத்தை பார்த்து ஒரு தடவை அர்த்தத்தை பார்க்கலாம். பூதேஷு யத்வதபிமான விசேஷ பாத்திரம் ததேவ போஷம் பஜதி இதி விபாவயந்தஹ பிரபூத குண பஞ்சகம் ஆத்யம் ஏதத் பூதம் பிராய நிதர்சனத்தையா பிரதிபாதயந்தி. பிராணிகளில் எந்த த்வதபிமான விசேஷ பாத்திரம் பவதி, எத் பூதம், எந்த பிராணியானது உன்னுடைய அபிமானத்துக்கு விசேஷ பாத்திரமாக இருக்கின்றதோ, பவதி ததேவ போஷம் பஜதி, அதுவே போஷாக்கை நல்ல வளர்ச்சியை அடைகின்றது என்று கருதுபவர்கள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும்னா, எதுவுமே அது மாதிரிதான் இதுவும் சொல்லணும், அதே போலவே இதுவும் சொல்லணும். அதுக்காக என்ன சொல்றானா, பிரபூத குண பஞ்சகம் மாத்தியம் ஏதத் பூதம், ஐந்து குணங்களோடு கூட மிகுதியாக இருக்கக்கூடிய இந்த பிருத்திவி இருக்கே, ஆத்யம் ஏதத் பூதம், முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த பிருத்திவி இருக்கே, இந்த பஞ்சபூதம், பஞ்சபூதத்தில் ஒன்றா இருக்க பூதம் இருக்கே, பிராயா அதை பெரும்பாலும் உதாரணமாக நிதர்சனத்தையா பிரதிபாதையந்தி, அதையே உதாரணமாக காட்டுகின்றன அர்த்தம். அதாவது இந்த இடத்துல சுவாமி மாத்தி மாத்தி பூமியாவும் பாடியிருக்கார், பூமி பிராட்டியாவும் பாடியிருக்கார். பூமி பிராட்டின்னு சொல்லச்சு அந்த பூதி பூமிக்கு இல்ல மொத்த பிரபஞ்சத்துக்கு அதிதேவதையா இருக்கக்கூடியவள், பூமின்னு பார்க்கச்சு பிருத்திவியா இருக்கிறது. ஆக ரெண்டு பொசிஷன் எடுத்துட்டு ஸ்துதி பண்ணியிருக்கார். முதல்ல பிருத்திவியா பார்க்கச்சு, பிருத்திவியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை பிருத்திவி தான் போஷிக்கிறது. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளே அன்னமயம்தான் ஜாஸ்தி, சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே பிருத்திவி தான், நம்ம சரீரமே பார்த்திவ சரீரம்னு சொல்லுவார். எல்லாமே இதில் பார்த்தோம்னா பிருத்திவியினுடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்கு. அப்போ எந்த ஒரு ஜீவராசி மேலே அதுக்கு பிருத்திவிக்கு கருணை ஜாஸ்தியாக இருக்கோ அந்த ஜீவராசியானது நல்ல போஷாக்கோட நல்ல பருத்து இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு காரணம் சொல்றார், அதுக்கு பூமி பிராட்டியினுடைய ஒரு கிருபா விசேஷம் தான் அல்டிமேட்டாக காரணம். ஏன்னா அந்த பிருத்திவிக்கு இருக்கக்கூடிய போஷாக்கே அந்த பூமி பிராட்டினால தான், அதனாலதான் இதுவும்னு ஒரு ஸ்துதி பண்றார். இதுதான் 12வது ஸ்துதிக்கு அர்த்தம்.